శ్రీమద్వేదాంతరామానుజయతి కృపయా రంగిణీం న్యస్తభారం తత్సంప్రాప్తాగమాంతద్వితయమనుగణం శిష్టతాపూర్ణమగ్ర్యం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజం ముని కరుణాలబ్ధ మోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణ మునీంద్రకృపత్తబోధం తత్పాదయుగ్మసహసీరుహభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణ మునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వరగురుపదయోరర్పితస్వద్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్తమోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశపదే సమర్పితభరం శ్రుత్యంతరామానుజశ్రీయోగీంద్రగురూత్తమేన యమినః శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్తశ్రుత్యవదం సయుగ్మహృదయం శ్రీవాసరామానుజాత్ శ్రీశ్రీవాసమునీంద్ర దేశికమణిం శ్రేయోనిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది ఉపవీతి నమూర్ధ్వపుండ్రవంతం త్రిజగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్థవాహ భీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనా యత్పదాంభోరుహధ్యాన విద్వస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామితం నమోచింత్యాద్భుతాక్లిష్టజ్ఞానవైరాగ్యరాశయే నాథాయ మునయే గాథ భగవద్భక్తి సింధవే నమస్తస్మై కస్మైచన భవతు నిష్కించన జన స్వయం రక్షాదీక్షా సమధిక సమీధాన యశసే పురాధీశస్వైరక్షణకుపిత శాపాయుధవధూ దృశస్తా దుర్జాత ప్రశమన పదాంభోజరజసే శ్రీహస్పతియான எம்பெருமானுடைய கிருபா கடாட்சத்தினால அவதரிச்ச ஆச்சாரியர்கள்ல மிகவும் சிரேஷ்டதமமான ஆச்சாரியர் அப்படின்னு நம்மளால கொண்டாடப்பட வேண்டியவர் கொண்டாடப்படுபவர் ஆளவந்தார்ன்ற ஆச்சாரியர். இந்த ஆளவந்தார்ன்ற ஆச்சாரியருடைய திருநக்ஷத்திர வைபவமானது ஆடி மாசம் உத்திராட நட்சத்திரத்துல வைபோகமா ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்தினால கொண்டாடப்படுறது. ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரத்தை என்ன வகையில நாம் கொண்டாட போனோம் அப்படின்னா, போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்ற ரீதியில அவர்களுடைய கிரந்தங்களை பராமரிசனம் பண்றதுன்ற ஒரு ரீதியிலே, அதே நேரத்துல அவர்களை பத்தின குணானுபவம், அவர்கள் எம்பெருமான் திருவடியில என்னபடியான ஒரு அச்சஞ்சலமான பக்தியை பெற்றிருந்தனர் அப்படின்றதையும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயங்களை பரிமாறிந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுல ஆளவந்தார் யமுனை துறைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆச்சாரியர், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மூன்று முனிவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஒன்று நாதமுனி, அடுத்தது யாமுன முனின்னு சொல்லக்கூடிய ஆளவந்தார், இப்ப கதாநாயகரா நாம் இன்னைக்கு சொல்லப்போறவர். மூன்றாவது ராமானுஷ முனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஷ்யக்காரர். இப்படி இந்த மூன்று முனிவர்களும் நடுநாயகமா விளங்கக்கூடியவர் இந்த ஆளவந்தார். அதாவது மாலையில இருக்கக்கூடிய நடு பதக்கம் மாதிரி அப்படின்னு தேசிகன் வந்து பாஷ்யக்காரரை சொல்ற. அத போல இன்னைக்கு இந்த மூன்று முனிவர்களுக்குள்ள நடுநாயகமா விளங்கக்கூடியவர் அப்படின்றவர் ஆளவந்தார் அப்படின்ற இந்த ஆச்சாரியர். இந்த ஆளவந்தார்ன்ற ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல மிகவும் முக்கியமா இருக்கக்கூடிய இந்த நாதமுனிகள்னால பிரவர்த்திக்கப்பட்ட, அதாவது நாதமுனிகள்ன்ற ஆச்சாரியர் தான் நம்மாழ்வார் அவர்கிட்ட இருந்து யோக தசையில 4000 திவ்ய பிரபந்தங்களை இன்னைக்கு நாம சேவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தங்களை சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த தேன்மொழியாம் தென்மொழியில அத்தியாச்சரியமான ஒரு ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்தியை நம்ம காதால கேட்கிறோம் அல்லது சொல்லி சொல்லி மகிழறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளுடைய பேரனா அவதரிச்சவன், திருப்பேரனா அவதரிச்சவன். இந்த சம்பிரதாயத்துல எல்லாமே திரு சேர்த்து சொல்றதுன்றது ஒரு வழக்கம். ஏன்னா எல்லாரும் கருவிலே திரு உடையவர்கள், கர்ப்பஸ்ரீமான்கள் அப்படின்னு. ஏன்னா பெருமாளினுடைய கட்டாட்சம் இல்லாத இந்த சம்பிரதாயத்துக்குள்ள எப்படி வந்திருக்க முடியும்? அப்படி ஒரு ஸ்ரீமான்களா இருக்கக்கூடியவான்றதுனால எல்லா விஷயங்களும் திரு சப்தத்தோட சேர்ந்துதான் வரும். திரு திரு அப்படின்றது இங்க அசாதாரணமானது. அது மகாலட்சுமி எப்படி வந்து எதுலையும் நீக்கமர இருக்கிறாள்றத காண்பிக்கிறது. அப்படி திருப்பேரனாக அவதரித்தவர் ஆளவந்தார். ஆடி ஆடி மாசம் உத்திராட நட்சத்திரத்துல ஒரு பௌர்ணமி நன்னாள்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவதரிச்சவர். ஆண்டாள் சொன்னார் போல, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து உள்ளும் சிறந்தினகான் போதிரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு காண்பித்தானே. அப்படி ஒரு வெள்ளிக்கிழமையில அவதரிச்சவர். அந்த அவதரிச்ச ஆளவந்தாரை பத்தின அவருடைய ஜென்மத்துல, அதாவது அவருடைய ஜீவிதத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நிறைய கேட்டிருப்பேன். அவருக்கு சிறு வயசுல யமுனை துறைவர் அப்படின்ற பெயர். அதை வைக்க சொல்லத அவருடைய தாத்தாவான நாசமுனிகள் தான். நாசமுனிகளுக்கு அதீதமான கண்ணனிடத்துல ஆறாத பக்தி. எப்படி குருகூர் சடகோபனான நம் நம்மாழ்வார் ஆறாத காதல் குருகூர் சடகோபன் அப்படின்னு சொன்னாரோ, அதை போல கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் ஆரணமே சொன்ன. அப்படி கண்ணனிடத்துல அச்சஞ்சலமான பக்தி சுவாமி நம்மாழ்வார்கிட்ட இருந்தது. அதனாலதான் நம்மாழ்வாரை சொல்லும் பொழுது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இபோதிதம் அப்படின்னு சொன்னார் பராசரமட்டம். அதாவது கிருஷ்ணன் மேல இருந்த மொத்த ஆசையும் ஒரு உருவெடுத்தது அது சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருக்கு சீடரா இருந்த நாசமுனிகள்ட்டையும் கிருஷ்ணனிடத்துல அச்சஞ்சலமான பக்தி இருந்தது. அதனால இவருக்கு யமுனை துறைவர் அப்படின்ற பெயரை இட சொன்னார். அதே மாதிரி இவருக்கு யமுனை துறைவர் அப்படின்ற பெயர் இட்டார். இவர்கள் குல தெய்வமா இருக்கக்கூடியதும் கண்ணனன் பெருமான் தான். நீங்க பார்த்தீங்கன்னா வீரநாராயணபுரம்ன்ற அந்த க்ஷேத்திரத்துல கண்ணனன் பெருமான் எழுந்திருக்கார். அதே நேரத்துல இவர்களுக்கு குலதனமாக ஒரு கண்ணன் வந்தார். அது எப்படின்னா இந்த நாதமுனிகளுடைய பூர்வ வம்சத்தவர்கள். நாதமுனிகளுக்கு முன்னாடி பல வம்சத்தவா வந்து கண்ணன் ஏழு இருந்த பொழுதே இருந்து அவர்கள் கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கும் பொழுது கண்ணன் ஒரு எம்பெருமானவன் ஒரு விக்கிரகத்தை அவாழ்ந்து ஆராதனை பண்ண சொல்லி கொடுத்தானாம். அந்த விக்கிரகம் பரம்பரை பரம்பரையா அப்படியே ஆராதனம் பண்ணப்பட்டு வந்தது. அந்த ஆராதனம் பண்ண கண்ணனை நித்தியம் தொழுது, அதாவது நாவினால் முழிந்தும் இப்படின்னு ஆழ்வார் சொன்ன போல பாடி பரவுதலையே தனக்கு காரியமாக கொண்டார் நாசமுனிகள். அப்படி வந்த அந்த குலதனமானவனும் கண்ணன். எம்மனா என் குலதெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுடையனாய் பெற்ற நன்மை உலகின் எல்லாரும் பெறுவார்னு பெரியாழ்வார் கேட்டா போல அவர்களுக்கு குலதெய்வமா இருந்தக்கூடிய அந்த கண்ணன், அந்த கண்ணன் மேல அதீத பிரேமை, அந்த பிரேமையின் காரணமாக உருவெடுத்ததுதான் இந்த திருநாமம். அதனால நாமத்திற்கு எவ்வளவு முக்கியம், யமுனை துறைவர் அப்படின்னு இவருக்கு திருநாமம் இடப்பட்டது. சரி, இவர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் எம்பெருமானுடைய ஏதோ ஒரு அம்சமா தானே அவதரிக்கிறார். ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ சாமான்யமா கிடையாது. அடியே ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், ஆழ்வார்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது அபினவமாக ஓர் தசாவதாரம் பண்ணி அப்படின்னு சச்சம். அபினவமாகனா தசாவதாரம் தூ அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே மத்ய கூர்ம வராக அப்படின்னு, மீனோடாமை கேழல் கோளறியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னுமிராமர் இருவராய்ப்பாரு புண்ணிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் கலி தவிர்த்து அருளும் கற்கியாய் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சாரு. முதல்ல தசாவதாரம் ஒன் முடிஞ்சும். தசாவதாரம் டூ என்ன அப்படின்னா, பொய்கைமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல்வரும் குருகேசம் வித்துஜித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டனடிப்படி மழிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவிடங்க வாழ்வேனேந்தும் மங்கையர்கோர் என்னிவர்கள் மகிழ்ந்து பாடுங்க. தசாவதாரம் இரண்டு. அதப்போல ஆச்சாரியர்கள்லாம் கூட பெருமாளினுடைய அந்த திவ்ய லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகவதாளுடைய அம்சமாகவோ அல்லது ஒரு முக்கிய அம்சர்களாகவோ தான் இங்க வந்து அவதரிக்கிறா. அதுல இந்த நாகமுனிகள்ன்றவர் என்ன அம்சம் அப்படின்னு கேட்டா, சிம்ஹாசன அம்சம் விக்யாதம் ஸ்ரீயா முனமுனி பஜே, யாமுன முனின்னு சொல்லக்கூடிய, அதாவது இன்னைய கதாநாயகருக்கு ஆளவந்தார், யாமுன முனி, யமுனை துறைவர், எல்லாம் ஒரே பேர் தான், அவரையே தான் சொல்றது. அதனால யாரும் குழம்ப வேண்டாம், ஒரு ஒரு பேர் சொல்றோமே அப்படின்னு. யாமுன முனின்னு சொன்னாலும் அது இந்த கதாநாயகரையே குறிக்கும். அப்படிப்பட்டவர் சிம்ஹாசனத்தினுடைய அம்சமாக அந்த அம்சமாக இங்கு வந்து அவதாரம் பண்ண, அதனாலதான் என்னவோ பின்னாடி அவருக்கு சிம்மாசனமும் கிடைத்தது. அதாவது சிம்மாசன அம்சமா வந்து அவதாரம் பண்ணவர் சிம்மாசனத்திலேயே உட்கார்ந்து ஆண்ட. அந்த கதையெல்லாம் ரொம்ப தீவிரமா சொல்லாத கொஞ்சம் அப்படியே மேலாப்புல சொல்லிட்டே போயிடுற. அளவந்தாருக்கு நாதமுனிகள் இந்த சதாச்சாரிய பரம்பரையான பிரபத்தியை, அதாவது சரணாகதி மார்க்கத்தை தனக்கு தன்னுடைய சிஷ்யரான உய்யக்கொண்டார் மூலம் உபதேசிக்க வேணும்னு நியமிச்சார். அதாவது ஆச்சாரியர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா, எப்படின்னா பல சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி யாரு பின்னாடி பிரவர்த்தகாளா வராளோ, அதாவது பெரிய தலைவரா வரப்போறாளோ, அவளுக்கு பல பேர் மூலமா, ஏன்னா விஷயம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றது. அதனாலதான் இந்த ஸ்ரீமதி ஆண்டவன் திருக்குடுதை ஆண்டவன் சாய்க்கும் பொழுது ஒன்று நீ கைகரவேல் அப்படின்ற இடத்துக்கு சாய்க்கும் பொழுது சொல்லுவேனாம், ஆச்சாரியாள்கிட்ட சிஷ்யாள் போய் கேட்பாளாம், உங்களுக்கு சொன்ன எல்லா சாஸ்திரத்தையும் ஒன்று நீ கைகரவேல், ஒன்னும் கூட மிச்சம் இல்லாம இதுகிட்ட சொல்லிடணும்னு பிரார்த்திச்சா அப்படியே ஆச்சாரியர்கள் செய்வார்களாம். அந்த மாதிரி உய்யக்கொண்டார்கிட்ட எல்லா விஷயங்களும் வந்து அடைந்தன பிரபத்தி சம்பந்தமாக. குருகை காவலப்பன் அப்படின்ற இன்னொரு சிஷ்யர், அவர்கிட்ட நாதமுனிகள் பக்தி யோக விஷயமாக எல்லாத்தையும் சொல்லி வச்சார். பக்திக்கும் பக்தி யோகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போய் உபன்யாசத்தினுடைய போக்க மாத்த விரும்பல, பக்தி யோகம்ன்றது வேற. அப்படி இந்த சரணாகதி மார்க்கத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும், தத்துவ ஹித புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் உய்யக்கொண்டாரிடம் சொல்லி, இதை தகுந்த நேரத்தில் ஆளவந்தாருக்கு உபதேசம் செய்ய வேணும்னு உபதேசிச்சுட்ட. அப்புறம் ஆளவந்தார் மகாபாஷ்ய பட்டர்ன்றவர்கிட்ட அத்தியாச்சரியமாக பாடங்களை பயின்ற ஆச்சாரியன்ட்ட போய் ஒரு குருகுலத்துல இருந்து பாடங்களை பயில வேணும்னு சொல்லியிருக்கு. ஆளவந்தார் ஏகச்சந்த கிராஹி, அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டுன்னு இந்த காலத்துல சொல்ற பாருங்க, அதாவது சட்டு சட்டு சட்டுன்னு ஸ்புரிக்கிறது குழந்தைக்கு, அப்படின்னா ஹக்ரீவனுடைய அனுகிரகம் இருக்கும் நிச்சயமா. அப்ப அந்த விஷயங்கள்லாம் ஒரு தரம் ஏகச்சந்த ஒரு தரம் சொன்னாலே இதை கிரகிச்சிருவார், ரெண்டாவது தரம் பாடம் சொல்ல வேண்டாம். அப்படி எல்லாத்தையும் கிரகித்து கொண்டு வந்தார். அந்த பிரதேசத்துல ஆக்கியாழ்வான் ஆக்கியாழ்வான்னு ஒரு பெரிய வித்வான் வந்து மன்னரோட சபையில இருந்தார். அந்த நாள்ல எல்லாம் மன்னர்கள் சபையில வித்வான்கள்லாம் இருப்பா, அதனாலதான் வந்து அவர்கள் அந்த வித்வான்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு சபையை அலங்கரிச்சுட்டு இருந்தா, காளிதாசன் கூட இருந்த பொழுது சபையை அலங்கரிச்சிருக்கிறது சொல்லப்படுறது. அப்ப பெரிய பெரிய கவிகள்லாம், அதாவது படிச்சவாளுக்கெல்லாம் நல்ல கௌரவம் இருந்த ஸ்திதி அது. அப்ப அப்படி மிகவும் படித்தவராக இருந்த ஒரு ஆக்கியாழ்வான்னு ஒருத்தர், எனக்கு கீழே இங்க இருக்கிறவா எல்லாம், அதாவது என்கிட்ட போட்டி போட முடியாதவா எல்லாம் எனக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு. அவருக்குள்ள யார் போட்டி போட போறா, பெரிய வித்வான்னு சொல்லி எல்லாரும் கப்பம் கட்டியிருந்தா. ஒரு நாள் அப்படி இவ ஆச்சாரியனான மகாபாஷ்ய பட்டரை அவ வந்து கேட்க, ஆளவந்தார் இத பார்த்து சகிக்கவே இல்லை. எங்க ஆச்சாரிய பெருமை உனக்கு என்ன தெரியும், எங்க ஆச்சாரியர் மிகவும் உயர்ந்தவர், அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி, நாங்க ஒண்ணும் போற போக்குல கவிதை எழுதிட்டு இருக்கிறவா கிடையாது, ஒண்ணும் இல்லாதவா கிடையாது, மதம் கொண்ட சிம்மத்தினுடைய அந்த மஸ்தகத்தை புழக்கிற அளவு வலிமை பெற்றவர்கள் நாங்கள் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சார் அளவந்தார். கோபம் கொண்டான் ஆக்கியாழ்வான், அதாவது ஆக்கியாழ்வானுக்கு சகிக்கவே முடியல, இப்படி எல்லாம் போய் ஒருத்தன் எழுதி இருந்திருக்கான். உடனே ராஜா கிட்ட கோல் மூட்டு வச்சான். ராஜா இதை பத்தி கேட்டு, சரி சபைக்கு வர சொல்வோம்னு சபைக்கு வர சொன்னார் ஆளவந்தார. ஆளவந்தார் சொல்லிட்டார், இது என்ன, ஒரு நல்ல வித்வான், ஒரு நல்ல படிச்சவனை அதற்குரிய கௌரவத்தோட தானே கூப்பிடணும். இப்ப யாராவது ஒருத்தர் பிரமுக்காள் வரா அப்படின்னா அவளுக்கு பிளைட் போய் நிக்கிறது, அதுக்கப்புறம் கீழே கார் வருது, முன்னாடி பத்து கார் போறது, பின்னாடி பத்து கார் போறது, அவளை எப்படி அழிச்சுட்டு வரணும்னு ஒரு அந்த புரோட்டோகால் இருக்கு பாருங்க, அதுபடி என்ன அழிச்சுட்டு வரணும்னு அந்த ராணி வந்து ராஜாக்கு சொன்னான். அதனால தர்ம பத்னி நல்ல மந்திரின்னு சொல்லப்படுறது சாஸ்திரங்கள். அந்த ராணி அந்த ராஜாவுக்கு சொன்னா அவருக்கு உரிய கௌரவத்தை கூட வந்துருவா அப்படின்னா, அந்த ராணிக்கு கூட தாயாரனுடைய ரங்கநாச்சியாரனுடைய திருநாமம் அந்த ராணிக்கு. அப்படி அந்த ஒரு சன்னிவேசத்துல ஆள வந்தார் அந்த சபைக்கு. வந்த உடனே என்ன முதல் காரியம் அப்படின்னா, இந்த ஆக்கியாழ்வான் தேவையில்லாத வந்து ஒரு காரியம் பண்ணார். என்னன்னா, ஆளவந்தாரிய நீர் என்ன வந்து இந்த மாதிரி சொன்னதுனால நான் உமக்கு சொல்றேன், நீர் என்ன வேணா சொல்லும் நான் அதை மறுதளிக்கிறேன் அப்படின்னு. நீர் என்ன வேணா சொல்லும் நான் அதை நோன்னு சொல்லுவேன் அப்படின்னு. இதுவே முதல் தப்பு. இந்த மாதிரி எல்லாம் பிரதிஜை பண்ணவே கூடாது. விஷயத்த கேட்டுண்டுதான் பிரதிஜை பண்ணணும். விஷயத்த கேட்காமலே பிரதிஜை பண்ணார் ஆக்கியாழ்வான். உடனே அதற்குரிய மூன்று கேள்விகள் தொடுக்கப்பட்டன. மூன்று கேள்விகள் என்ன, இதெல்லாம் மேல் மேல இந்த கதைகளுக்குள்ள போகாத விஷயத்துக்குள்ள போகணும்ன்றதுனால நான் அதுல இருந்து கடந்து வரேன். அதுல அந்த கேள்விகள் எல்லாம் ஜெயித்தார். ஜெயிச்சதுனால ஆளவந்தீரோன்னு அந்த ராணியினால கொண்டாடப்பட்டார். அதனால இப்படி ஒரு அத்தியாச்சரியமான பெருமை படைத்த ஆளவந்தாருக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. அதனால அப்படி ராஜ்யத்துல சுக போகமா இருந்தார் ஆளவந்தார். இதுதான் சமயம். உய்யக்கொண்டார்ன்ற ஆச்சாரியர் நாகமுனிகளினுடைய அந்த சொன்ன தனக்கு சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியல, தனக்கும் மிகவும் வயசாயின் இருக்குன்றதுனால அவருடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி அப்படின்ற ஆச்சாரியர்கிட்ட, நாகமுனிகளினுடைய அந்த ஒரு விஷயத்த என்னால நிறைவேற்ற முடியல, நீராவது நிறைவேற்றும்னு அவர்கிட்ட சொல்லி திருநாட்டுக்கு எழுந்தருளினர். அப்படி அவரும் வைகுண்ட பிராப்தி அடைந்த உடனே மணக்கால் நம்பிக்கு இதுதான் சரின்னு சமயம் பட்டது. இந்த சமயத்துல என்ன பண்ண, ராஜாவை எப்படியாவது ஆட்கொள்ள வேணும், ராஜா ராஜான்னு சொல்றது இந்த இடத்துல ஆளவந்தார். ஆளவந்தார் இப்ப போகத்துல, அதாவது ராஜ போகத்துக்கு வசப்பட்டு இருக்க, அந்த ஆளவந்தார வசம் படுத்தணும்ன்றதுக்காக என்ன பண்ண, அவருடைய நாக்க முதல்ல வசப்படுத்தினர். அதுக்கு என்ன பண்ணார், ஒரு பச்சை இட்டுன்னு தேசியம் சாய்க்கிறபடியில அவருக்கு தூதுவள கீரையை டெய்லி கொண்டு வந்து கொடுத்திருந்த. ஒரு நாள் அந்த தூதுவள கீரை வராது இருக்கவே ராஜா கேட்க, இந்த மாதிரி நித்திபடி உமக்கு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்திருந்த, அவர் என்னவோ நீ கொண்டு வந்து கொடுக்கல என்னன்னு தெரியலன்னு உடனே நாளைக்கு அவரை என்ன வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் ராஜா. அதே மாதிரி உய்யக்கொண்டாரும் மணக்கால் நம்பியும் வந்து ராஜா ஆளவந்தார பார்த்த உடனே, ராஜா இந்த மாதிரி உமக்கு இத்தனை நாள் நீர் எனக்கு தூதுவள கீரையை கொடுத்தீர, உமக்கு என்ன வேணும்னு ஆளவந்தார். உடனே இந்த மணக்கால் நம்பி சொன்னார், எனக்கு ஒண்ணு வேண்டா, உங்க தாத்தா என்கிட்ட உனக்கு ஒரு சொத்தை கொடுக்க சொல்லிட்டு போயிருக்கேன், அந்த சொத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கணும், அதுக்குதான் நான் வந்திருந்தேன் அப்படின்னு. உடனே அதற்கு சம்மதித்து அந்த சொத்தை தர சொல்லி அதவரும் கேட்டார். அதுக்கு என்ன சொன்னார் மணக்கால் நம்பி, நான் இங்க வந்து போக ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும், நான் இந்த காட்ஸ் கிட்ட நிக்க கூடாது, அதே நேரத்துல நான் நேரா வந்திருந்தோம், இப்படி ஸ்பெஷல் பர்மிஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர் நேரா வந்து வேதாந்தத்துல கீதையினுடைய உபதேசத்தை செய்தார். கர்மமும் ஞானமும் கொண்டிடும் காதலுக்கோர் இலக்கென்னு அருமறையுச்சியுள் ஆதரித்தோடும் அரும் பிரமம் திருமகளோடு வரும் திருமான் என்று காண வைத்தான் தர்ம முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே அப்படின்னு அத்தியாச்சரியமாக பகவத் விஷய, அதாவது கீதையினுடைய அர்த்தத்தை 18 நாள் உபதேசம் பண்ண. அந்த 18 நாள் உபதேசம் பண்ண உடனே 18வது நாள் சரம ஸ்லோக அர்த்தத்தை உபதேசம் பண்ண கேட்ட உடனே ஆளவந்தார் மதி மயங்கினார். இவ்வளவு ஆச்சரியமான அந்த எம்பெருமான், அந்த இப்படி இந்த கதைக்கெல்லாம் நாயகனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எங்க இருக்கான், அந்த சொத்து எங்க இருக்கு அப்படின்னா, எங்க தேசிகனா இருந்தா ரொம்ப சுலபமா சொல்லிடுவேன், நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து நமையா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்தி ஷைராக்ரே வஸ்து பைதாமாம் தனம் அப்படின்ற ரீதியில உய்யக்கொண்ட அந்த மணக்கால் நம்பியான ஆச்சாரியர் என்ன பண்ணார், நேர ஐஷன்பு ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானை காண்பித்த. எம்பெருமானை காண்பித்த உடனே இந்த மனத்தூனை பச்சு நின்ன குலசேகரனை போல, மனத்தூன் அப்படியே பச்சு நின்றா போல, அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை அடைந்தார். அன்றைக்கே இந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு அத்தனை ராஜபோகங்களையும் தொடர்ந்த. இனிமேதான் விஷயம் ஆரம்பிக்கிறது. இப்ப எதுக்கு இதை இவ்வளவு விஷயம் சொன்னேன்னா, இது ஆளவந்தாருடைய குணானுபவம், அவருடைய விபவத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம். இதற்கப்புறம் நம்ம ஆளவந்தாரை பத்தி எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, சுவாமி தேசிகன் தன்னுடைய எதிராஜ சப்ததி அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோக கிரந்தத்துல சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்ற, விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரத்த ஜிம்மக ஸ்பர்ஷே எத்திர கிருஷ்ண கிருதாதரஹா அப்படின்ற. அதாவது நாங்கள் யமுனா தீர்த்தத்தில் அதாவது விகாகே யாமுனம் தீர்த்தம், யாமுனராகிற தீர்த்தம், தீர்த்தம்னா ஆச்சாரியர் அர்த்தம். ஆளவந்தார் என்கின்ற அந்த தீர்த்தத்தில் நாங்கள்லாம் அமிழ்ந்து குளிக்கிறோம். எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கிருஷ்ணர் மிகவும் ஆதரத்தோடு எந்த ஆளவந்தாரிடம் உள்ளாரோ, அதே போல எந்த ஆளவந்தாரினால் காமக்ரோதங்கள் எல்லாம் விலக்கப்படுகின்றனவோ, அந்த ஆளவந்தார் நிரஸ்த ஜிம்ஹக ஸ்பரிஷே, அதாவது இந்த காமக்ரோதங்கள்லாம் மனுஷனை ஒட்டின் இருக்கக்கூடிய பாம்புகள், அந்த பாம்புகள் எப்படிப்பட்டதுன்னா காளியன் போல, யமுனையில இருக்கிற காளியன் போல. யமுனை தான் 500,000 அந்த கோபர்கள் குடிக்கு தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ், வாட்டர் சோர்ஸ். அந்த வாட்டர் சோர்ஸ்ல தான் காளியன் அவனோட குடும்பத்தோட குடியிருந்தார். அப்ப பெருமாள் அந்த காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கண்ணை வீச்சிடுவின் ஆண்டாள் சாய்ச்சாலே காளியன் உச்சியில நடனமாடி அந்த நடனத்தினால மிகவும் வசீகரித்து, அப்புறம் அந்த காளியனை வந்து இந்த யமுனையை விட்டு தெரிச்சிட்ட. அதனால அப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்குணங்கள் எல்லாத்தையும், கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய அந்த ஆளவந்தாராகிற யமுனா தீர்த்தத்தில், யாமுனம் தீர்த்தம், யாமுனம் தீர்த்தம்னா இவருக்கு யமுனை துறை வந்துதானே பேரு. அப்படிப்பட்ட ஆச்சாரியரை, அப்படிப்பட்ட ஆச்சாரியரிடத்தில் விகாகே நாங்கள் அமைந்து குளிக்கிறோம். சுவாமி தீர்த்தத்துலதானே குளிக்க முடியும், இவர் தீர்த்தம் ஒன்னும் கிடையாது, இவர் ஆச்சாரியர் அல்லவோ அப்படின்னா, அவருடைய ஸ்ரீசூக்தியில் அமைந்து குளிக்கிறோம். அப்படிப்பட்ட மகதாச்சாரியனுடைய ஸ்ரீசூக்தியில் அமைந்து குளிக்கிறோம். அப்ப கிருஷ்ண கிருதாதரக, அப்படிப்பட்டவருக்கு கிருஷ்ணன் மிகவும் ஆதரத்தோடு இருக்கிறானா, கிருஷ்ணன் அவருக்கு ரொம்ப வேண்டியவனா. ஏன் அப்படின்னா, ஞானிக்கு ஆத்மீக மேமத்தம்னு கண்ணன் தானே கீதையில சொன்னது, யார் ஞானியா இருக்கானோ அவன் எனக்கு மிகவும் வேண்டியவன் கண்ணன் சொன்னதுனால, அப்படிப்பட்ட ஞானியாக இருக்கக்கூடிய ஆளவந்தாருக்கு மிகவும் வேண்டியவர் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணன் அவர்களுக்கு கிருதாதரத்தோடு இருக்கக்கூடிய ஆளவந்தாரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னார் தேசிகன். விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவரே ஸ்திதம், சாதுக்களினுடைய கூட்டத்திற்கு அதற்கு நடுவில் இருப்பவர் சாது பிருந்தாவனே ஸ்திதம். அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கார்னா, நிரஸ்த ஜிம்ஹக ஸ்பரிஷே எத்திர கிருஷ்ண கிருதாதரா, கிருஷ்ணன் யாரிடத்தில் மிகவும் ஆதரத்தோடு, அதாவது மிகவும் அன்போடு, மிகவும் ரொம்ப அப்படியே பிரீத்தியோட இருக்கானோ, அப்படி இருக்கக்கூடிய ஆளவந்தார். அதே போல சாது கோஷ்டியுள் கொல்லப்படுவாரேன்னு சொல்ற ரீதியில, சாது கோஷ்டியினால என்னைக்கும் சூழப்பட்டவராக இருக்காரே அந்த ஆளவந்தார். அதே போல நம்ம மனசுல இருக்கக்கூடிய காம குரோதாதிகளாகிற மகா சர்ப்பங்களை, காளியன் போன்ற மகா சர்ப்பங்களை விளக்கி அவரனுடைய ஸ்ரீசூக்தி ஆகிற கங்கையில நாம ஸ்நானம் பண்ணணும். கங்கையை விட இங்க யமுனைக்குதான் பாவனத்துவத்துல அதிகமா சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், கங்கை வந்து பெருமாளனுடைய பாதுகா தீர்த்தம், யமுனா பெருமாளனுடைய மொத்த திருமஞ்சன தீர்த்தம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். அதாவது கங்கைன்றது என்னது, எம்பெருமான் பாதுகையை வந்து குறைகொண்ட நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தின்ற ரீதியில எம்பெருமானுடைய பாதுகா தீர்த்தம். அதே நேரத்துல யமுனா அப்படிப்பட்டவன் இல்லை, யமுனன் யமுனையில எம்பெருமான் குளித்து விளையாடினான், அப்படிப்பட்ட அந்த தீர்த்தம் அதை விட உயர்ந்தது, கோதாவரியை விட யமுனா உயர்ந்ததுன்னு காண்பிக்கிறார். ஏன்னா சீதையை சொல்லுன்னு சொன்னபொழுது கோதாவரி சாட்சி சொல்லலையே, ராவணன் கடத்திட்டு போகும்போது சீதை சொல்லுன்னு நான் சொல்லித்தான் நான் சாட்சி, அதனால கோதாவரியை விட உயர்ந்ததுன்னு இங்க காண்பிக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஆளவந்தாரினுடைய ஸ்ரீசூக்தியின் பெருமை, அதாவது அவருடைய ஒர்க்ஸ், அது என்னென்ன அப்படின்னா, அவர் 8 கிரந்தங்களை செய்தருளினார். அவை யாவன கீதார்த்த சங்கிரகம்னு, கீதைக்கு சங்கிரகமாக 32 ஸ்லோகங்கள் அருளி செய்தார். அதை வச்சுதான் கீதா பாஷ்யமே ராமானுஜர் செய்தருளினார். சுவாமி எக்ஸாக்டா 9 கிரந்தங்கள் பண்ணின ராமானுஜருடைய 9 கிரந்தங்களையும் ஆளவந்தாரனுடைய 8 கிரந்தங்களையும் நல்லா அப்படியே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி மேட்ச் பண்ணிடணும். அவ்வளவு ஒற்றுமை இரண்டு பேருனுடைய, அதாவது இந்த சிஷ்யரா இருக்கக்கூடிய ராமானுஜர், இந்த சித்தாந்தத்தை காத்தருளின ராமானுஜர், யார் துணை கொண்டு இவ்வளவு காரியம் பண்ணார்னா ஆளவந்தார் அனுகிரகத்தான். இத பின்னாடி அமுதனார் சொல்லும் பொழுது அத்தியாசரியமா சொல்ற, நிதியை பொழியும் முகிலன்னு நீசர்தம் வாசல் பற்றி துதிகத் துலகில் துவள்கின்றேன், இனி தூயிலரிசேர் எதிகக் கிறைவன் யமுனை துறைவன் இணையடியான், கதி பெற்றுடைய இராமானுசனை காத்தனே அப்படின்ற இந்த பாசுரத்துக்கு ரொம்ப சாமான்யமா அர்த்தம் தெரிஞ்சிருந்தா கூட போதும். என்ன அப்படின்னா, இனிமே நான் வந்து பல் இழிச்சுண்டு தனிக்காடாத்து வாசல நிக்க மாட்டேன். எவன் வந்து 10 ரூபாய் கொடுக்கறவனை பார்த்து கணக்க வருஷம் பண்ணக்கூடியவனே, தங்கம் தங்கத்தை மழையா பொழியக்கூடியவனேன்னு அவன் வாசல்ல போய் நான் உட்கார்ந்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எங்க ஆழ்வார் நம்ம ஆழ்வார் சொல்லும் போது என்ன சொன்னார், இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவாளை பார்த்தே சொன்ன, அதாவது நீங்கள் செய்யறதெல்லாம் இந்த மாதிரி கவிகள், என்னாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், இந்த மாதிரி கவி எல்லாம் பாடுறேல அவனை போய் அவனை கவி பாடுறது சரியான்னு கேட்டார் ஆழ்வார். அதனால அப்படி நாங்கள் இனி கவி பாட மாட்டோம். ஏன் நீங்கள் கவி பாட மாட்டீர்கள்னு கேட்டா, எதிகற்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியான், எதிகற்கெல்லாம் இறைவனான யமுனை துறைவன், அதாவது யதீஸ்வரால்னு சொல்லக்கூடியவாட இருக்கக்கூடிய யமுனை துறைவன். ஏன் அப்படின்னா, அதீத விரக்தியினாலேயும் அந்த எம்பெருமான் மேல இருந்த, அதாவது சுவாமி விஷய பதார்த்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதாவது வஸ்துக்கள் முன்னாடி இருக்கும்போது அதை தியாகம் பண்றதுதான் வைராக்கியமே தவிர, சோத்துக்கே கஷ்டப்படும் போது சாப்பாடை தியாகம் பண்ணான்னு சொல்றதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, கிடைக்கல அதனால தியாகம் பண்ணான்னு சொல்லணும். ஆனா நிறைய பதார்த்தங்கள் பக்ஷணங்கள்லாம் ஸ்ரீ ஜெயந்தி மாதிரி அடுக்கி வச்சிருக்கா. இந்த துவாரகையில ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தா மேல இருந்து கீழே வரைக்கும் அடுக்கும், அந்த மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் வஸ்துக்கள் அடுக்கி இருக்கும்போது அப்ப விரதத்தை அனுஷ்டிக்கிறான் பாருங்க, அதுதான் வைராக்கியம். அப்ப வஸ்துக்கள் இருக்கும் பொழுது வைராக்கியப்படுறதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால்தான் ஆஞ்சநேயர் சொல்லும் பொழுது சுந்தரகாண்டத்துல சொல்றார், மனோஹிஹேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே, மனசுதானப்பா எல்லாத்துக்கும் காரணம், மனசு இந்திரியத்துல நின்று இந்திரியம் தானே எல்லாத்தையும் பண்றது அப்படின்னு. அதனால அப்படி தன் எல்லாத்தையும் விட்டு இந்த சம்பிரதாயத்துக்காக நாதமுனிகள் காட்டின அந்த சாதிநல் வைரமென்கோ தவிபில் சீர் விளக்கமென்கோ ஆதியன் ஜோதி எங்கோ ஆதியம் புருடனெங்கோ ஆதுமில் காலத்தந்தை அச்சுதன் அமலனையேன்னு அந்த அச்சுதன் அமலனான இந்த கங்குலும் பகலும் கண் துயி நரியாள்னு பராங்குஷ நாயகினால பிச்சேற்றுகின்ற அந்த பித்தனான அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கத்து குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிருமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்னு ஆழ்வார் பாடினேர தொண்டர் இப்படி ஆழ்வார். அந்த மாதிரி இப்படி ஆச்சரியமான அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டார் ஆனவந்தார். அவருடைய ஸ்ரீசூக்திகளாவன கீதார்த்த சங்கிரகம் ஒன்று, அதே போல மகாபுருஷ நிர்ணயம்னு சொல்லக்கூடிய யார் மகாபுருஷன்னு சொல்லி, இவனல்லவோ மகாபுருஷன் கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய கஹா கப்புண்டரீகனயன புருஷோத்தம கஹா கசிய ஆயுத ஆயுத சதைக கலாம்சக அம்ச விஸ்வம் விசித்திர சிதஜித் பிரவிபாக விருத்தம். யார் சுவாமி பிரதத்வம், யார் பிராட்டிக்கு நாயகனோ அவனே பிரதத்வம், இப்படின்னு எல்லாம் மகாபுருஷ நிர்ணயம்னு ஒரு அத்தியாசரியமான கிரந்தம் பண்ணார். அது இப்ப நமக்கு கிடைக்கல. அதே போல சித்தி திரயம்னு மூணு சித்தி, ஆத்ம சித்தி, அதே மாதிரி ஈஸ்வர சித்தி, சம்பித் சித்தின்னு மூணு சித்திகளை பண்ணார். இதை வச்சுதான் பாஷ்யக்காரர் பின்னாடி ஸ்ரீபாஷ்யங்கள் செய்தும் வாதங்களில் ஜெயித்ததும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சித்தி திரயம். அது ரொம்ப முக்கியமான கிரந்தம். அதுலயும் ஒரு சில விஷயங்களை நீங்க பார்க்க போறோம், ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போயிடும். அடுத்தது வந்து ரெண்டு முக்கியமான கிரந்தங்கள், ஒண்ணு ஆகம பிராமணியம் பண்ணார், இந்த ஆகமம் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. அதனாலதான் ராமானுஷரை பத்தி அமுதனார் சொல்லும் பொழுது சொன்னார், இந்த நாராயணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது, நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றதுன்னு. அது என்ன சுவாமி நாரணனை காட்டிய வேதம் அப்படின்னா, எல்லா வேதமும் நாராயணனா சொல்றது, நாராயண பரம் பிரம்மதத்வன் நாராயண பரகான் நாராயணதான் சொல்றது சுவாமி அப்படின்னா, சுவாமி அதெல்லாம் இருக்கட்டும், நாராயணனாலேயே 5 ராத்திரிகள் உபதேசிக்கப்பட்டதே அந்த பாஞ்சராத்திரம், அந்த பாஞ்சராத்திரத்தை பிரமாணமே இல்லைன்னு ஒரு சில குரூப் கத்தின்தான், அந்த குரூப்பினுடைய கொட்டத்தை எல்லாம் ஒழிச்சவர் ஆளவந்தார். இது எதுவா பிரமாணம் இல்லை அப்படின்னு காண்பித்து ஆகம பிராமணியம்னு ஆகமத்திற்கு வலு சேர்க்கும் வகையில பண்ணார் காரியத்தை ஆகம பிராமணியம்னு. சரி, எம்பெருமான் விஷயமாகவும் பிராட்டி விஷயமாகவும் இரண்டு ஸ்தோத்திரங்களையும் அமைச்சிதான். ஒன்னு 4 ஸ்தோத்திரங்கள் முதல் முதலா தாயாருக்கு பிரத்யேக ஸ்தோத்திரம் அருளினது ஆளவந்தார். அதாவது இந்த ஸ்தோத்திர லிட்டரேச்சரே ஆரம்பிச்சது ஆளவந்தார் கூட சொல்லிடலாம். ஏன்னா ஸ்தோத்திரம்னு நாம அதுக்கு முன்னாடி பாக்கலையே, நாசமுனிகள் அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணான்னு இல்லை, கிரந்தங்கள் எல்லாம் பண்ணிருக்கா, வேற பிலாசபிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கே தவிர ஸ்தோத்திரம்னு ஆரம்பிச்சது ஆளவந்தார் தான். அப்ப ஆளவந்தார் முதல் முதல்ல தாயார பத்தி நான்கு ஸ்லோகங்கள் பண்றேன், அதற்கு சதுஷ்லோகி அப்படின்னு பேர். சதுஷ்லோகி தெரிஞ்சவனே பெரிய பிரபலமானவன் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சதுஷ்லோகியை அருளி செய்தார். அதே போல ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ரத்னமயமான, அதாவது ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் மணிமுடி வைத்தா போல இருக்கக்கூடிய ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு 65 ஸ்லோகங்கள் அருளி செய்தார். இந்த 65 நம்பரும் ரொம்ப க்ரூஷியலான நம்பர். என்ன சுவாமி எப்பவுமே நம்பர் கேம் தானா அப்படின்னா, நம்பர் எல்லாம் அவ்வளவு வேல்யூ இந்த சம்பிரதாயத்துல. அது என்ன நம்பர் அப்படின்னா, அஷ்டாட்சரம் அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய மந்திரமானது 8 அக்ஷரங்கள், 8. அதே போல இந்த இது இருக்க, அதாவது இந்த ஸ்லோகமானது இருக்க சரம ஸ்லோகம், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல ரகசிய த்ரயம்னு சொல்லுவான், திருமந்திரம் துவய மந்திரம் சரம ஸ்லோகம்னு 3. அதாவது திருமந்திரம் அப்படின்னா அது அஷ்டாட்சரம், அஷ்டாட்சரம் ஆகிறது மொத்தம் இந்த 8 அக்ஷரங்கள், அந்த 8 அக்ஷரங்கள் கொண்டது அஷ்டாட்சரம். அடுத்தது சரம ஸ்லோகம் அப்படின்றது 32 அக்ஷரங்கள் கொண்டது சரம ஸ்லோகம். அடுத்தது மீதி 25 அக்ஷரங்கள் கொண்டது துவயமந்திரம். இப்படி நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 ரகசிய திரயத்தினுடைய டோட்டல் தான் வந்து இந்த 65 ஸ்லோகங்கள். அதனால மொத்த ரகசிய திரயத்தையும் சாரமா பிழிஞ்சு சொல்ல வேண்டிய அத்தனை விஷயத்தையும் இந்த ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்லி தீர்த்து பேர் ஆளவந்தான். அதனாலதான் அப்படிப்பட்ட ஆச்சாரியரை நாம கொண்டாட வேணும்னு சொல்றோம். சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது குருவர் நாம சதாஜபே அப்படின்னு சொல்றது, குருவினுடைய நாமத்தை சதா ஜபித்துக் கொண்டே இரு அப்படின்னு சொல்றதே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு விசிஷ்டமான குரு இவர். அதனால இப்படிப்பட்ட ஆளவந்தார்னால செய்யப்பட்ட ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து 3 விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து தத்துவம். தத்துவம்னா யாரு, உண்மையான தத்துவம், உண்மையான பரம்பொருள் யார், இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா ஹிதம். ஹிதம்னா அவனை அடையக்கூடிய வழி, அது அந்த பரம்பொருளை அடையக்கூடிய வழி என்ன. சரி சுவாமி, இந்த தத்துவஹிதம் எல்லாம் சொல்லி ஒரே போர் அடிக்க வேண்டாம், அடுத்தது என்ன எங்களுக்கு கிடைக்கும், அல்டிமேட்டா பலம்தான் முக்கியம் லோகத்துல, பலமுத்திஷ்ய, அதாவது பலம்தான் லோகத்துக்கு முக்கியமே தவிர என்ன, பலம் இல்லையா லோகத்துல காரியம் பண்ண மாட்டா இல்லையா. சுவாமி நாளில இருந்து தேவள் வேலைக்கு வந்துடும்னா ஒத்துரு வேலைக்கு வரமாட்டான், நாளை ஓ மாசா மாசம் வந்து 100,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும்னு சொன்னா எல்லாரும் காரியத்துக்கு வரா. அது போலதான் ஒரு பலன் இல்லைன்னா லோகமே பிரவர்த்திக்காது. அத போல இந்த பெருமாளை அடைந்தால் என்ன பலன் அப்படின்னா, நித்தியமான பலன் என்ன அப்படின்றத இந்த 3 விஷயத்தையும் ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திர கிரந்தமான ஸ்தோத்திர ரத்னத்தில் அருளி செய்தார். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போனோம். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லிக்கிறேன். ஒண்ணு வந்து இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப சுலபம், ரொம்ப சௌரபியமா தான் சொல்ல போறேன், ரொம்ப பெரிய பெரிய அர்த்தங்கள்லாம் சொல்லி வந்து ரொம்ப இது பண்ண மாட்டேன், ரொம்ப சாமானிய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி இந்த ஆளவந்தாருடைய பெருமை என்ன, அவர் எப்படி வந்து இந்த காண்பித்திருக்கன்றத நாம பார்க்க போறோம். ஒண்ணு, ஆளவந்தாருக்கு பிடித்த, மிகவும் பிடித்த ரிஷி அப்படின்னா அது பராசர மகரிஷி. இந்த பராசர பிரம்ம ரிஷி எப்படிப்பட்டவர்னா, விஷ்ணு புராணத்தை அருளி செய்தவர். அந்த விஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசர பிரம்ம ரிஷியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, தத்வே நயஸ்திதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹா சந்தரிஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. பராசரருடைய பேரையும் அதே நேரத்துல சுவாமி நம்மாழ்வாருடைய பேரையும் வைக்க வேண்டும், 2 குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும்னு கடைசியில ஆசைப்பட்டார் ஆளவந்தார். ஆளவந்தாருக்கு 3 தீராத ஆசைகள் இருந்தது. தீராத ஆசைகளை நிறைவேற்றியவர் சிஷ்யரான ராமானுசர் தான். என்ன 3 தீராத ஆசைகள்? 1, பிரம்ம சூத்திரம்னு சொல்லக்கூடிய வேதவியாசரனுடைய சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுத வேணும். அதாவது சூத்திரம் சூத்திரம்னா இந்த உபனிஷத்துகளுடைய அர்த்தத்தெல்லாம் வேதவியாசர் சூத்திரமா பண்ண சின்ன சின்ன சென்டென்சஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சென்டென்சஸ்க்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருந்தான், அதுலதான் பிரச்சனையே. அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சரியான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சார் ஆளவந்தான். அத ராமானுசர் தான் செய்தருளினார். அதே நேரத்துல 2வது தீராத ஆசை என்ன அப்படின்னா, இந்த இவர் அதாவது பராசரனுடைய பேரை, மகரிஷி பராசரனுடைய பேரை ஒரு குழந்தைக்கு வைத்து அந்த குழந்தை எப்படி இருக்கான்றத பார்க்கணும். அது பின்னாடி பராசர பட்டருக்கு அந்த பேரை சூட்டின. அதே நேரத்துல அதோட முக்கியமா என்ன அப்படின்னா, சுவாமி நம்மாழ்வாருடைய ஸ்ரீ சூக்திக்கு வியாக்கியானம் பண்ண வேணும் திருவாய்மொழிக்கு. அதுவும் பின்னாடி திருவாராயணப்படி என்று பிள்ளாண்ணால் செய்யப்பட்டது. அதனால ஆளவந்தாருக்கு கடைசியா மூணு விஷயங்கள்ல குறை இருந்தது. மூணு விஷயத்தையும் ராமானுஷர் நிறைவேற்றினார். சுவாமி ராமானுஷர் எப்படிப்பட்டவர்னா, ஆடியில பிறந்தவர் ரெண்டு பேருனுடைய குறையும் தீர்த்தவர் ராமானுஷர் தான். ஆடியில ராமானுஷர் கொடுத்ததுதான் வந்து உண்மையாகவே ஆடி தள்ளுபடி, இல்ல ஆடி போனஸ் எப்படி வேணா வச்சுக்கோங்களேன். என்னன்னா, ஆடியில பிறந்த ஆண்டாள், ஆடியில திருவாடியில அவதரித்தாள், திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழியேன்னு சொல்றோமே, அந்த ஆண்டாளுடைய மனக்குறை என்ன? நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னா. பாவம், பிராமண குலத்துல பிறந்தவள், அவ்வளவு ஒன்றும் பெரிய வழி இல்ல. நூறு தடா நிறைந்த அக்கார அடிசின் சொன்னேன் ஏறு திருவுடையான் என்று வந்து இவை கொள்ளுங்களோ. நூறு தடா நிறைந்த வெண்ணையும் நூறு தடா அக்கார அடிசின் சமர்ப்பிக்கிறதுக்கு சௌரியம் இல்லை ஆண்டாள். அதனால வாயிலேயே அதை பராவி வைத்தாள். ஆனா பாஷ்யக்காரர் பின்னாடி வந்து அந்த ஆடியில் அவதரித்த திருவாடி பூரத்து அந்த ஆண்டாளனுடைய மனக்குறையும் தீர்த்த. அடுத்தது ஆடி பூரா ஆடி உத்தராடத்துல அவதரித்தார் இந்த யமுனைத்துறைவர். இவருடைய இந்த மனக்குறையும் தீர்த்து வைத்தார் ராமானுஷர். அதனால ராமானுஷர் ஆடியில பிறந்தவர், ரெண்டு பேர் குறையும் தீர்த்து வைத்தவர். சரி, அதனால இப்ப என்ன விஷயம் பார்க்க வந்தோம்னா, பராசர மகரிஷி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சரியான தத்துவத்தை காட்டக்கூடியவர். எப்படிப்பட்ட தத்துவம் அப்படின்னா, யார் வந்து பரமாத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்பஷ்டமா காண்பித்த எம்பெருமான் வந்து, எம்பெருமான் மாத்திரம் விஷ்ணு மாத்திரம் பரமாத்மா இல்ல, திராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் பரமாத்மா. ஆத்ம வித்யாச தேவித்வம் விமுக்தி பலதாயினின்னு சொன்ன அந்த விமுக்தி, அதாவது பலத்தையும் அளிக்கக்கூடியவள் அப்படின்றத தன்னுடைய விஷ்ணு புராணத்துல காண்பித்தார் அந்த பராசர மகரிஷி. அதனால தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பணிமரலால் வந்திருக்கும் மார்வன் நீலமே நிமணிவன் அந்தரத்தில் வாடும் மாணவர் நாயகனாயமைந்த இந்திரக்கும் தம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே. சாமானியன் இல்ல சுவாமி, பிராட்டி கனகவல்லி நாச்சியாரோட சேர்ந்த வீரராகவன், அப்படி சேர்ந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இருப்பு. அதாவது சுவாமி தேசிகன் சொல்லும் போது, அதாவது சுவாமே வாகுஹு கதிஜி அபரே தத்ரியம் லோகநாதம் கிந்தை அந்த கலகமலினைகி, இந்த மாதிரி நீ பெருசா நாம் பெருசான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறார் சுவாமி. என்ன அப்படின்னு சொல்றாரு தாயார்கிட்ட போய், தாயாரே நீ பெரியவள்னு சில குரூப் சொல்லிட்டு இருக்கு, இன்னொரு சில குரூப் பெருமாள் தான் பெரியவர்ன்றது. நாங்க இந்த கோஷ்டி சந்தைக்கெல்லாம் போறவா கிடையாது. நாங்க யாரு அப்படின்னா, அதாவது தம்பதி தெய்வ தன்னகான்றது எங்களுடைய கொள்கை. அதாவது இருவரும் சேர்ந்தே உபாயம், ஸ்ரீமன் நாராயணனே எங்களுக்கு பரமாத்மா அப்படின்றத காண்பித்த. அதனால இத சொல்லும் பொழுது எம்பெருமான் எப்படிப்பட்டவன்றத அழகா பராசர மகரிஷி காண்பித்த. அதனால அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, எப்பொழுதும் மாறாதவன். அதாவது சில சில மதங்கள் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை, பரமாத்மா பொழுதும் கிடையாது, ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்றானே, கற்பனை மொத்தம் கற்பனை. இந்த கற்பனையான மதங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர அடிச்ச சிந்தாசேஷ துரர்த்த தந்துரவச்ச கந்தாசத கிரந்திலாக சித்தாந்தான சமிந்தத்தை யதிபதி கிரந்தானு சந்தாயினி முக்தா சுக்தி விசுத்த சித்தி சூடால சூடாபதா திங்குல்யாம் கலையே கண்ட பரசுர் மண்டூக்க மஞ்சூஷிகாம் அப்படின்னு சுவாமி எத்திராஜ சத்தியில கேட்கறா போல. இந்த மதங்கள்ல நல்ல தூர தள்ளி அடிச்சு அடிக்கப்பட்டு, அது எப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே சரியான ஒரு பாதை தேர்ந்தெடுக்கப்பட்டுன்னா அதுல மக்கள் வீறு நட போடுவான். அதனால இவர்களுடைய மதங்கள் எல்லாம் வேதத்திற்கு தவறான அர்த்தத்தை கல்பிக்க முயன்ற பொழுது அதிலிருந்து விலக்கி சன்மார்க்கத்தை காண்பித்தவர். அதனாலதான் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, மீள வந்தின்று விதிவகையால் நினை ஒன்றியனாம், மீள வந்தின்னும் வினையுடன் ஒன்றி விழுந்துடலாது ஆளவந்தார் எனவென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோமினி அல்வழக்கே அப்படின்னு. அதாவது ஆளவந்தார் அடியார்களா இருக்கக்கூடிய நாங்கள் எந்த ஒரு தவறான விஷயங்கள் ஆகிற மதங்களுக்குள்ளேயும் பூந்து புறப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா புலையரமாகி நின்று புத்தோடு சமணம் எல்லாம் கலையரக்கட்டமாந்தர் காண்பரோ கேட்பரோ தான். எங்க ஆழ்வார் கேட்டாரு அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் மதமே தெரியாது சுவாமி அப்படின்றது ஒரு கோஷ்டி. அந்த மதங்கள்லாம் தூக்கி எங்க பாஷ்யக்காரனால விளக்கப்பட்டிருக்கு வேதத்திலிருந்து வெளியில. அப்படி இருக்கக்கூடிய மதங்கள் அதிலிருந்து ஆளவந்தாரனுடைய கிருப்பையினால நாம அதிலிருந்து போகாம இந்த சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்சார வாழ்க்கையில் இனிமே இருக்க மாட்டோம். இப்ப ஏதோ எங்களுக்கு நல்ல பிறவி கிடைச்சுடுத்து அந்த நல்ல பிறவியை பயன்படுத்திட்டு ஆளவந்தாரனுடைய ஸ்ரீசூக்தி ஆகிய ஸ்தோத்திரத்னம் என்ன சதுஷ்லோகி என்ன இவைகளுடைய அர்த்தத்தை தேசிகன் காண்பித்த பிரகாரம் என்ன ராமானுஷர் கத்தியத்ரயத்தில் காண்பித்த பிரகாரம் என்னன்னு இவைகளை எல்லாம் சேவித்து உயிர்ந்து விடுவோம். நாங்க ஒத்துருவோம் இனிமே இந்த சம்சாரத்து உள்ள இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றா போல. இப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா தத்துவத்தின் வழக்கம் முதல்ல தத்துவம் என்ன அப்படின்னா பரமாத்மா அப்படின்றவன் அந்த ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வேதம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் கேட்கும் பொழுதே ஆள வந்தார் என்ன கேட்டார் வைதிகனான அந்த எம்பெருமான நீங்க எல்லாம் எப்படி தள்ளினேன் இந்த வைதிகனான புருஷன் இவன் அல்லவோ அப்படின்னு அந்த வைதிக புருஷனான அந்த எம்பெருமானை புருஷ சூக்தத்தினால் பிரதிபாதிக்கப்பட்ட அந்த எம்பெருமானை அதாவது நான்கு வேதங்களிலும் படிக்கப்பட்டது புருஷ சூக்தம்னு சொல்லப்படுறது. அப்படி வேத பிரதிபாத்தியனான அந்த எம்பெருமானை ஆழ்வார்கள் வாக்குல சொல்லும் பொழுது செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுதன் மாயமே அகலகின்ற நிறைமன் அலர்மேல்மங்கை உரைமாறுவா வேடி மாறாத பூவேல் இருப்பாள் விரைவி இருக்குமே மாடி மாறாத தன்னம்மனை வேங்கட தன்னலை என்ற பாசகத்தில் சொல்லும் பொழுது தாயாரோட சேர்ந்த எம்பெருமான் தான் நம் வினைகள் அத்துணையும் தீர்த்து அருள்கிறான்னு சொன்னார் நம்மாழ்வார். அதனால பிராட்டி ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஆளவந்தாருடைய சித்தாந்தம் இல்லை. பிராட்டி நமக்கு புருஷகார பூதையாகவும் இருக்காள் எம்பெருமான் கிட்ட நெருங்கும்படி செய்கிறாள். அதற்கு பிறகு உபாயமாக இருந்து உபாயமாக பெருமாளோடு சேர்ந்து இருந்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த சரணாகதி ஆகிற அந்த சரணாகதியினால் நம்மால் செய்யப்படக்கூடிய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அதற்கு பலனும் அருள்கிறாள். அதனாலதான் மகரிஷியான பராசரர் விஷ்ணு புராணத்துல சொன்னதை ஆளவந்தார் எடுத்து காண்பிச்சார். இப்ப எதுக்காக இவ்வளவு சுத்து சுத்தினேன்றத புரிஞ்சு கொள்வோம். அதாவது என்ன விமுக்தி பலதாயினி மோட்சத்தை அருளக்கூடியவள் அப்படின்னு பராசர மகரிஷி சொன்னதுனால அந்த பராசர மகரிஷி பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான சொன்னதுனால தன்னுடைய ஸ்தோத்திரத்துல எடுத்து கொண்டாடினார் இந்த மகரிஷி. இது தத்துவத்தை பத்தின விஷயம். அதனால தத்துவம் தீர தெளிந்தது. அதனால தத்துவம் இதுவா அதுவா அப்படின்ற கலக்கம் இனிமே நமக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இனிமே தத்துவம் எது அப்படின்னா விஷ்ணுதான் பரமாத்மா. எங்க இருக்கு சுவாமி அக்னி ரவமோ தேவதானாம் விஷ்ணு பரமஹ நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அதே மாதிரி நாராயண பரம் பிரம்ம அதே மாதிரி நாராயணா திருத்ரோ ஜாயதே நாராயணா இந்திரோ ஜாயதே இப்படின்னு நாராயணனிடமிருந்து அனைவரும் பிறந்தர்கள்னு ஸ்மிருதிகள்லாம் சொல்றது மனுஸ்மிருதி சொல்றது நாராயண உபனிஷத் சொல்றது அத்தர்வசிக்க நாராயண உபனிஷத் சொல்றது யோ பிரம்மாணம் வித தாதி பூர்வம்னு நாராயண பத்தி சொல்றது. அதே மாதிரி ஆனீத வாதக்கு ஸ்வதயாத தேக்கம்னு பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் தான் லோகத்தை படைத்தான்னு சொல்லப்படுறது பிரளயத்துல அவனே இருந்தான்னு சொல்லப்படுறது. இதனால ஸ்பஷ்டமா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு ஒண்ணுதான் ஸ்ரீமன் நாராயணனே பரமாத்மா வேறு யாரும் பரமாத்மா அல்ல முடிஞ்சது. அடுத்தது ஹிதம். ஹிதம் ஹிதம்னா என்ன அர்த்தம் வழின்னு சொன்னேன். என்ன வழி சுவாமி அப்படின்னா ரெண்டு வழி. முதல்லயே சொன்னேன் பக்தி யோகம் ஒன்று சரணாகதி ஒன்று. மனக்கால் நம்பி மூலம் சரணாகதி பிரபல்ல இந்த சம்பிரதாயமே பிரபத்தியை அனுஷ்டிக்கக்கூடிய சம்பிரதாயம். சரணாகதி அப்படின்ற லகு உபாயத்தை எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே எம்பெருமான் கொடுத்த கரண கலையபரங்கள் அதாவது சென்சஸ் இந்த ஆர்கன்ஸ் இதெல்லாம் வச்சு எம்பெருமான் திருவடியில பண்ணக்கூடியது இந்த சரணாகதி. இந்த சரணாகதி ஏதோ நாமே பண்றோம் நமக்கே இல்லை அந்த கதையெல்லாம் ஒண்ணுங்க நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா சுவாமி நம்ம பகவத் அனுகிரகம் இல்லைன்னா இந்த கையை மடக்க கூட முடியாது நமக்கு அந்த அளவு கூட சக்தி இல்லை. அதுவும் பகவான் அனுகிரகத்தினால்தான் எனக்கு நம்ம எல்லாம் பப்பட் அதாவது இந்த பொம்மை பொம்மலாட்டக்காரன் பொம்மையை எப்படி அந்த மாதிரி பெருமாள் ஆட்சின்றது. அதனால சரணாகதின்றது எம்பெருமானை வசீகரித்து அவனுக்கு நம்மேல இருக்கக்கூடிய கோபத்தை தணிவித்து அந்த மோட்சத்தை பிரசாதம் பண்ணக்கூடிய ஒரு லகு உபாயம். அதாவது அது ஒரு வியாஜம். வியாஜம்னா ஒரு சாக்கு பெருமாளுக்கு அது பெருமாள் பண்ணணும்னு விதிச்சிருக்கான். அதனால அதான் ஆளவந்தார் காமிக்கிற அதாவது ரெண்டு முதல்ல தத்துவத்தை காண்பித்த தத்துவம் தீர்ந்த தெளிவான தத்துவம். கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரய கா, யாரு பிராட்டியினுடைய சேர்ந்தவனோ யார் அப்படின்னு கேள்வி. பிராட்டியோட சேர்ந்தவன் யாரு? மகாவிஷ்ணு தான். அதனால ஸ்பட்டம் அது எம்பெருமான் சிவன் நாராயணன். அடுத்த கேள்வி, அடுத்த விஷயம் ஹிதம். இந்த ஹிதத்தை தானே அனுஷ்டித்து காண்பிக்கிறார். ஒரு நல்ல ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் சுவாமி? தான் அனுஷ்டித்து அது அவளுக்கு காண்பிக்கிறது. அதை காண்பிக்கிறார், மபுராது சுயோபி கோபிவா குணதோஷாணி யதா ததா விதஹ ததயம் தவ பாத பத்மயோ அகமத்யைவ மயா சமர்ப்பிதஹ. எம்பெருமான் கொடுத்த அந்த கரண கலையபரங்களை கொண்டும் அவன் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்டது என்னுடைய பரம் அப்படின்னு ஆள வந்தார்னால அகமத்யைவ மயா சமர்ப்பிதா. சுவாமி சமர்ப்பிக்கிற வஸ்து உம்மோடதா அப்படின்னா, சுவாமி வஸ்து என்னோடது இல்ல, பெருமாளோடது தான். ஆனா இத்தனை நாள் நான் என்ன பண்ணியிருந்தேன், அகம் மமன்னு நினைச்சிருந்தேன். நான் என்னுடையவன் என்னுடையவன்னு இந்த ஆத்மாவை, இந்த ஆத்மாவை நான் களவாடி வச்சிருந்தேன். ஆத்மாபகார சௌரியம்னு சொல்லுவேன் சம்ஸ்கிருதத்துல. அதாவது ஆத்மாவை களவு கொள்வது. என்னது இந்த ஆத்மா? எழுது எழுது எழுது இத்தனை நாள் சொல்லியிருந்தேன். அந்த அபிமானத்தை விடுத்து சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் நியஸ்யதி மாம் ஸ்வயம் அப்படின்னு அவன் திருவடிகள்ல சமர்ப்பிக்கப்பட்டது. அதனால இதையும் அனுஷ்டித்து எம்பெருமான் திருவடிகளில் அகமத்யைவ ததயம் தவ பாத பத்மயோகோ, உன்னுடைய அந்த இரண்டு திருவடி தாமரைகளில் என்னுடைய பரமானது சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன. இந்த திருவடி தாமரைகள்ல பரத்தை சமர்ப்பிக்க வேணும் மந்திரத்தினுடைய அர்த்தம். அதை அவ்வளவு அழகாக எடுத்து காண்பித்தார். அதே நேரத்துல அந்த சரம ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன சொல்றது? சரணாகதியை செய் என்று உத்தரவிடுகிறது. அந்த உத்தரவுக்கு இணங்க ஆளவந்தார் சரணாகதியை அனுஷ்டித்து பின்வரும்போர் பின்னாடி வரப்போற எல்லாரும் அனுஷ்டித்து காமிக்கணும்னு காமிக்கிற ஒரு நல்ல ஆச்சாரியர் எப்படி இருக்கணும்னா எக்ஸாம்பிளா இருக்கிறார். அதாவது ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம், அதாவது அவர்கள் சாஸ்திரார்த்தத்தை அனுஷ்டிக்க வேணும். அனுஷ்டித்து காண்பித்தால் அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நாமும் அதை கடைபிடிப்போம். அதனாலதான் அவ அதெல்லாம் பண்ணி காண்பிக்கிறா. அதனால சரி, ரெண்டாவது இந்த சரணாகதியை அனுஷ்டித்தார். மூணாவது முக்கியமான விஷயம், எதை சொன்னா நீங்க எல்லாம் விரும்புவீங்களோ அதை சொன்னப்படும். அது என்ன அப்படின்னா, சுவாமி சரணாகதி சரணாகதின்னு எதோ இவ்வளவு நேரம் ஒண்ணு சொன்னி, அது இருக்கட்டும். அதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னா, பலன் சொல்ல வேண்டாமோ? பலன் சொன்னாதானே நாங்க சரணாகதியை பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிப்போம் அப்படின்னா, சுவாமி நீங்க நிச்சயம் பண்ணியே ஆகணும், இல்லையா திருப்பி இந்த சம்சார துக்கச்சூழல் தான், இந்த துக்கச்சூழல்ல சூழ்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த துக்கச்சூழல் எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்லி மாளாது. அதாவது கர்ப்பவாசம்ன்றதே ஒரு நரகம். அந்த கர்ப்பவாசம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் குழந்தையாயி விருத்தனாயி அந்த நாலு விஷயம் சுவாமி. ஒன்னு கர்ப்பவாசம், ரெண்டாவது வார்த்தக்யம், வார்த்தக்யம்னா முதுமையை நினைச்சு பார்க்கணும், மூணாவது மரணத்தை நினைச்சு பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நினைச்சாலே வைராக்கியம் வந்துவிடும் நமக்கு. அந்த வைராக்கியத்தை வரப்பண்ணுவதற்காக இதெல்லாம் நினைக்க வேணும்னு சொல்லப்படுறது. சார், இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பலனை பத்தி சொல்றேன். பலன் என்னது அப்படின்னா, எம்பெருமான் அந்த தனிச்சுடனா இருக்கக்கூடிய அந்த நாடு, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு நித்தியமாக கைங்கரியம் செய்வது. சுவாமி லோகத்துல கைங்கரியம் பண்றது வந்து ரொம்ப நீச்சமானதாச்சே. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வேலை செய்யறது இருக்கிறதுலே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க ஆபீஸ்ல ஒரு நேரம் டைமிங் போடுறா, அந்த நேரம் வேலை பார்க்கணும்னா என்னால முடியல, ராத்திரியெல்லாம் வேலை பார்க்க சொல்றா, அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ராப்பகலா வேலை பார்க்கறது இங்கேயே சிரமம், அங்க ஆன் டைம் ஓவர் டைமா இருக்கும் போல இருக்கு ஸ்ரீவைகுண்டத்துல அப்படின்னா கிடையாது சுவாமி. இங்க சரீர சம்பந்தத்தினால எல்லாமே நமக்கு தப்பு தப்பா தோன்றது. அந்த சரீர சம்பந்தமாகிறது விலகி ஆத்மா அங்க போய் எப்பொழுதும் வந்து ஆனந்தத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கும். சோஷ்ணுதே சர்வான் காமான் சகன்னு சொல்லக்கூடிய ரீதியில அங்க போய் எம்பெருமானை அனுபவித்து எம்பெருமானுக்கு உரிய கைங்கரியங்களை செய்யுதல். அது எப்படி அப்படின்னா, அங்க என்ன எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அதையும் ஆனந்தார் காமிக்கிறார். எதண்டமண்டாந்தர கோச்சரன் செயது தசோத்தரான்யாவரணானியானி ச குணா பிரதானம் புருஷ பரம்பதம் பராத்பரம் பிரம்மசதே விபூதயா. எம்பெருமானுக்கு இரண்டு விபூதி, ஒன்று லீலா விபூதி, இன்னொன்று நித்திய விபூதி. நித்திய விபூதின்றதுதான் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லப்படக்கூடியது எப்படின்னா, அபராஜிதா, யாருனாலையும் ஜெயிக்கப்படாது. அயோத்தியா, கலங்கா பெருநகர், அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றது தைத்திரிய பிராமணம். யோ அஸ்யாத்யக்ஷா பரமே வியோமன், அதாவது எம்பெருமான் எல்லாத்துக்கும் தலைவனாக இந்த பரமபதத்துல இருக்கான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மந்திரம் சொல்றேன், அது என்ன அப்படின்னா, விஷ்ணோகோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்னு பெருமாளுக்கு இந்த ஆர்த்தி பண்ணும்போது சொல்றா பாருங்க அந்த மந்திரம். அந்த மந்திரம் என்ன, எம்பெருமான் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல சூரி சேவியமான தேசம்னு சொல்லப்படுறது. சூரி சேவியமான தேசம்னு உங்களுக்கு புரியறா போல இன்னொன்னு சொல்றேன், என்ன அப்படின்னா, ஆழ்வார் சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்தை சாய்க்கும் பொழுது சொல்றாரு, பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்ற ரீதியில இந்த அடியார்களோட எம்பெருமான் நித்தியசூரிகள் வணங்கக்கூடிய அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் வணங்க அந்த சூரி சேவியமான தேசத்துல எழுதியிருக்கான்னு சொல்லப்படுறது. அப்ப அந்த வைகுண்டத்துல போய் பண்ணக்கூடிய கைங்கரியம், அதை சொல்லும் பொழுது அந்த வைகுண்டத்தை அடைந்து எல்லாரும் கைங்கரியம் பண்ண வேணுங்கிறது இங்க ஆளவந்தாருனால காண்பிக்கப்படுறது. அந்த வைகுண்டம் எப்படிப்பட்டதுன்றத பரம்பதம் பராத்பரம் பிரம்மசதே விபூதயா, இப்படி திரிபாதஸ்யாமிருதம் திதி அப்படின்னு மூன்று பங்கு லோகம், அதாவது இந்த பிரகிருத்தியை காட்டிலும் மூன்று பங்கு பெரியதுன்னு சொல்றது. இந்த ஆச்சாரியால் சொல்லுவா, பெரிய மாட மாளிகையும் கூட கோபுரமும் வச்சு எம்பெருமான் காத்துட்டு இருக்கான், நாம இங்க அரை சதுரடிக்கும் ஒரு சதுரடிக்கும் அடிச்சுட்டு இருக்கோம், அங்க போனா அதெல்லாம் கிடைக்கும், ஆனா நமக்கு இங்க விட்டுட்டு போக மனசு இல்லை அப்படின்னு. அதனால அப்படி ஒரு சூரிய சேவியமான தேசம், அதனால இப்படி புருஷ சூக்தங்கள்லயும் பல சூக்தங்கள்லயும் ஸ்ரீவைகுண்டம்ன்றது அத்தியாச்சரியமாக சொல்லப்பட்டது. பிரம்மாதீனாம் வாங் மனசா கோச்சரே, பிரம்மாதிகளுக்கும் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்ட முடியாத அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம்னு ராமானுஜர் சொல்லி போந்தார். இதெல்லாம் யார் சொன்னார் அப்படின்னா, ஸ்ரீமத் ஆளவந்தார் தன்னுடைய கருத்தாக அறிவித்தார். இப்படி ஆளவந்தாருடைய ஸ்ரீ சூக்தியில தத்துவம் என்ன, ஹிதம் என்ன, புருஷார்த்தம் என்னன்னு மூன்று விஷயங்கள் நன்றாக சொல்லப்பட்டது. அதனால அது மாத்திரம் ஆளவந்தார் பண்ணாரானா, இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடிச்சுடுறேன், முக்கியமான ஒரு காரியம் பண்ணார் அப்படின்னா என்னன்னா, கிரந்தங்கள்லாம் மாத்திரம் பண்ணது ஆளவந்தார் காரியம் இல்லை, தனக்கு அடுத்தது ராமானுஷர் மரபணும்னு சொல்லி கரிகிரி எம்பெருமானான அந்த தேவராஜன்கிட்ட பிரார்த்திச்ச. அதாவது சின்ன வயசுல ராமானுஷரை பார்த்து யாதவ பிரகாஷ கோஷ்டியில இருக்கார் ராமானுஷர், பூர்வ பட்சங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி வாசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் யாதவ பிரகாசத்தை வாசிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஆ முதல்வன் இவரை கடாட்சிக்கிறார், இவர் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு அடுத்தது தரிசனஸ்தரா வரப்போறார் அப்படின்னு அவரை மறைந்து இருந்து ஆளவந்தார் கடாட்சிக்கிறார். அப்ப வரதராஜன் அந்த எம்பெருமான் சன்னதியில போய் ஒரு சரணாகதியை அனுஷ்டிக்கிறார். அப்ப சொல்ற, யஸ்ய பிரசாத கலயா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ஜவந்த்யா தம் தேவமேவ வரதம் சரணம் ஜதோஸ்மி. எந்த வரதனுடைய கிருபா கடாட்சத்தினால், எந்த வரதனுடைய கடைக்கண் பார்வையினால், எந்த மகாதேவியான பெருந்தேவியினோட சேர்ந்த வரதனுடைய அனுகிரகத்தினால் ஒரு காது கேட்காதவனுக்கு உடனே காது கேட்குமோ, அதாவது முடவன் உடனே எழுந்து ஓடுவானோ, எந்த ஒரு பேச முடியாதவன் எம்பெருமான் மேல ஸ்தோத்திரங்களை பண்ணி தீருவானோ, எந்த கண் தெரியாதவன் நன்றாக பார்ப்பானோ, எவள் இத்தனை நாள் பிள்ளை பேர் இல்லாமல் இருந்து இப்ப பிள்ளையை பெறுவாளோ, இவ்வளவு அனுகிரகங்களும் க்ஷண நேரத்துல நடக்கக்கூடிய வரதனுடைய கட்டாட்சம், அந்த கட்டாட்சத்தை உடைய தேவதேவனான உயர்வர உயர்நலமுடையவன் மயர்வர மதிநலமருளினன் அவன் அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதி, அந்த அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியான தம் தேவமேவ சரணம், தம் தேவனான அந்த தேவனை, அந்த தேவமேவ அந்த தேவன் ஒருவனையே அந்த வரதனையே நான் சரணம் அடைகிறேன். எதற்காக, பின்னாடி ராமானுஷரை இந்த சம்பிரதாயத்துக்காக அழித்து அருள வேணும் அப்படின்னு சொல்லி வரதன்ட்ட சரணம் புகுந்த. அது போலவே பின்னாடி பாஷ்யக்காரரும் பெரிய அளவுல இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சார். அவரும் சொல்லும் பொழுது எப்பாதாம், அதாவது எப்பதாம்போ ருகத்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம்னு ஒரு ஸ்லோகத்தை ஆளவந்தார் மேல பண்ணார். ஆளவந்தார் மேல நிறைய தண்ணி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும்னா அதுக்கே ஒரு நாள் ஆகும். அவ்வளவு விஷயங்கள் ஆளவந்தார் ஒளி செய்திருக்க. அப்படிப்பட்ட ஆளவந்தாருக்கு வந்து முச்சமா செய்யப்பட்ட இந்த தண்ணியல்ல, எந்த ஆளவந்தாரினுடைய ரெண்டு திருவடி தாமரைகளை எனக்கு வந்து என்ன இன்னென்னை பொருளாக்கி அப்படின்ற லெவல்ல என்னையும் ஒரு பொருளாக்கிப்போ, அந்த ஆளவந்தாருடைய திருவடியை நான் சேவிச்சுக்கிறேன், என்னுடைய எல்லா கல்மஷங்களும் போக்கப்பட்டதுன்னு ராமானுஷன் சொல்றேன். ராமானுஷனுக்கு ஒரு கல்மஷமுமே கிடையாது, அவரே சொல்லும்படியா இருக்கக்கூடிய ஆளவந்தாருடைய திருவடி. நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய ஆச்சாரியர்கள் மேல அதீத பக்தி. அந்த பக்திய ராமானுஷர் ஆளவந்தார் திருவடிகள் எல்லாம் வெளியிட்டார். ஆளவந்தார் கடைசியில சொல்லும் பொழுது, அதாவது பிதாமகம் நாசமுனின் விலோக்கிய பிரசீத மத்ருத்தம் அச்சிந்தயித்வான்னு எம்பெருமான் திருவடிகள்ல ஸ்தோத்திர ரத்னத்துல கடைசியா முடிக்கும் பொழுது, பிதாமகரா இருக்கக்கூடிய எனக்கு குருவான, அதாவது எனக்கு பரம குருவா இருக்கக்கூடிய, நீங்க கேட்கலாம் சுவாமி மணக்கால் நம்பியை விட்டுட்டு நேர ஆளவந்தார சொல்றாரு, நாதமுனிகளை சொல்றாரு ஆளவந்தார் அப்படின்னா தாராளமா சொல்லலாம். மணக்கால் நம்பிக்கு ரொம்ப பிடிச்சது தன் நாதமுனிகளை சொல்லணும்ன்றதான். அதனால மணக்கால் நம்பி தன் ஆச்சாரியரான மணக்கால் நம்பிக்கு எது பிடிச்சதோ அததான் ஆளவந்தார் பண்ணி காண்பித்தார். அவருடைய ஆச்சாரியரானவர் அதே போல தனக்கு பிதாமகர், தனக்கு தாத்தாவாக இருக்கக்கூடிய அந்த நாதமுனிகளுடைய கருணையினால என்னையும் ஒரு பொருளாக்க வேணும்னு பிரார்த்திச்சார். இப்படி நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே ஆச்சாரிய பக்தியில் திளைத்தவர்களாகவும், அதே நேரத்துல தத்துவ ஹித புருஷார்த்தங்களை மிகவும் சுலபமாக தங்களுடைய கிரந்தங்களில் அருளி செய்தவர்களாகவும் இருக்கா. அந்த கிரந்தங்களை நாமும் விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே அஸ்திதம் நிரத்த திம்மகஸ்வரே எத்திர கிருஷ்ண கிருதாதரான்ற ரீதியில நாமும் முழுகி முழுகி முத்தெடுப்போம்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.